பாண்டியர் சொக்கரிடம் பாசம் பச்சரா சாத்தி. ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள். ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள் மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநா பிறந்தது பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாசம் வச்சரா சாத்தி. நடந்தார் பல மேடான பாதையெல்லாம் கடந்தார் ஓடாத வேஷம் பல போட்டார் சுந்தரர் மீனாட்டி கரம்புடிக்க நடந்தார் பல மேடான பாதையெல்லாம் கடந்தார் மாறி போற மல்லுகட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வாழல்ல வெறுப்பார ஆடல்ல எனக்கத முடிப்பாம்பாரு தடுக்கிற மனுஷன் யாரு ஊருக்குள்ள வந்தாடி தெருக்குள்ள